சங்கீதம். ஓசையெல்லாம் தீர்ந்து போனால் ஏது சங்கீதம்? சத்தங்கள் இல்லாத மௌனங்கள் சங்கீதம். தந்தையும் சங்கீதம். பூங்குயில் பாடினால் நல்ல சங்கீதம். குழந்தையின் அழுகையும் நல்ல சங்கீதம். ஓசையெல்லாம் தீர்ந்து போனால் ஏது சங்கீதம்? சத்தங்கள் இல்லாத மூலங்கள் சங்கீதம். பாடும் வண்டு என்ன சுதி கொண்டு நீங்கள் போடும் சந்தம் இன்பமானந்தம். மழையின் சந்தம் ஒன்றே என்றும் சுயசந்தம். நேசமாக நீங்கள் கேட்பதில் பாட்டு மூங்கில் மீது காற்று மோதிய பழம்பாட்டு. பூங்குயில் பாடினார் நல்ல சங்கீதம். குழந்தையின் அழுகையும் நல்ல சங்கீதம். தேடும் எங்கள் சங்கீதம். தேவலோகம் கேட்கும் ஜீவ சங்கீதம். ஏழை குடிசை கேட்கும் எங்கள் சங்கீதம். காசு மாலைதானே கலையின் சன்மானம். கண்ணின் துளிகள் தானே கலைகளின் வெகுமானம். குழந்தையின் அழுகையும் நல்ல சங்கீதம். ஓசையெல்லாம் தீர்ந்து போனால் ஏது சங்கீதம்? சத்தங்கள் இல்லாத மௌனங்கள் சங்கீதம். தந்தையும் சங்கீதம்.